ശ്രീശൈലോംശോദ്ഭവസോമയാജിനാരായണാര്യാപ്തസമസ്തബോധം തപ്പൗത്രമീഡേ വരദാര്യസൂനം ആഢ്യം ഗുണൈര്യജ്ഞവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ഹേലയാ ഹേതിരാജേന യസ്മിൻ ദൈത്യാ സമുദ്ധൃതേ ശകുന്തൈവ ധാവന്തി ശകുന്തഃ പാലയേതവഹ. ഷോഡശായുധ സ്തോത്രത്തിലെ നാലാവത് ശ്ലോകം. ഇന്ന് ശ്ലോകത്തിലെ കുന്തം അപ്പിങ്കര ആയുധത്തെ പറ്റി വർണ്ണിക്കிறார். കുന്തം அப்படினா ஈட்டின்ற ஆயுதத்துக்கு குந்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில். இந்த குந்தத்துக்கு என்ன பெருமை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஹேதிராஜேன யஸ்மின், போர்க்கருவிகளுக்கு தலைவரான சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வானால எந்த ஈட்டின்ற கருவியானது ஹேலையா விளையாட்ட சமுத்திரத்தே எடுக்கப்பட்ட போது, விளையாட்டாகவே எடுக்கப்பட்ட போது, தைத்தியாகா தைத்தியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ராட்சசர்கள், அதாவது அசுரர்கள். அந்த அசுரர்கள்னா சகுந்தாய்வ தாவந்தி, பறவைகள் போல ஓடுறாளாம், தெரிச்சு ஓடுறாளாம். அப்போ ஏற்பட்ட சகுந்தகா அந்த ஈட்டியானது, அந்த அத்தகைய பெருமை வாய்ந்த ஈட்டியானது, வஹ பாலயத்தே, கஷ்டத்தில் இருக்கக்கூடியதான உங்களை ரட்சிக்கட்டும், பாதுகாக்கட்டும், காப்பாராகனு அர்த்தம். சக்கரத்தாழ்வார் லீலையா இந்த ஈட்டி அப்படிங்கிற குந்தம்ன்ற ஆயுதத்தை இப்படி தூக்கினார்னாக்க, அதுக்கே இவாள்லாம் பயந்து ஓடிடுறாளாம் இந்த அசுரர்கள்லாம். அவலீலையா, ஹேலையான்றதுக்கு அவலீல் விளையாட்டான்னு அர்த்தம். ஒன்றும் அதை பரிசிரமப்பட்டு அதை எய்ம் பண்ணி, அந்த ஆயுதத்தை டார்கெட்டில் எய்ம் பண்ணி உண்ணம் அப்படிங்கிற, ஃபயர் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. இவர் சும்மா அந்த ஆயுதத்தை இப்படி எடுத்து ஆட்டினாலே இந்த அசுரர்கள்லாம் ஓடுறாளாம், ஐயோ இவர் நம்மளை அடிச்சிட போகிறார் அப்படின்னு. அப்படின்னா அவ்வளோ பயம் இந்த ஆயுதத்துக்கு, இந்த ஈட்டிங்கிற ஆயுதத்துக்கும். இது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, யார் இதை வச்சுருக்காங்கிறவருக்கும் பயம். அப்படி விளையாட்டாக இந்த தூக்கினாலே இந்த அசுரர்கள்லாம் பயந்து ஓடுறா அப்படிங்கிறது தெரியுது. இவருக்கு ஏன் ஹேதிராஜன் அப்படின்னு பேரு அப்படின்னா, ஹினஸ்தி இது ஹேதி. ஹினஸ்தி அப்படின்னா கொல்பவர், அதனால இவருக்கு ஹேதி. லஹந்தி திவா ஹேதிஹி, ஹந்தி கொலை பண்ணுவார், இவர் கொலைகாரன் அப்படின்றதுனால இவருக்கு ஹேத்தின்னு பேரு. ஐயோ என்ன கொலை பண்ணுவார்ன்றீங்கோ, அவரை போய் எல்லாரும் சேவிக்கணும், எட்டு பிரதட்சணம் பதினாறு பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்றீங்கோ, அவரை பத்தி மார்கழி மாசத்துல உபன்யாசம், சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஒரு உபன்யாசம் வேற பண்றீங்கோ, கொலகாரன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றீங்கோ. ஹந்தி தி அப்படின்னா யார ஹந்தி, யாரை கொலை பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அது கொலையே கிடையாது. இவர் யாரை அழிக்கிறார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் பகவத் பாகவதாளுக்கெல்லாம் விரோதிகளாக இருக்காளோ, பகவானுக்கு யார் யார் விரோதிகளோ, பாகவதாளுக்கு யார் யார் விரோதிகளோ, அவளெல்லாம் ஒழிச்சு கட்டுறது தான் இவருடைய பிரதான காரியம். அப்பேற்பட்ட ஹேத்தின்றவர் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அவருடைய ஈட்டி, ஈட்டி எரிதல் அப்படின்னு இப்போ கூட ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸில் ஒரு கேம் உண்டு. எவ்வளோ தூரம் அது போய் சுருகிறது அப்படிங்கிறத பார்ப்பா. அதுக்கு அவ பகு பிரயாசப்பட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து மூச்சை கீச்செல்லாம் பிடிச்சிட்டு வேகமாக ஓடி அது நல்லா தம்மு கட்டின்னு அப்படி தூக்கி எரிவா. அப்படி எரியறிச்சே அங்கே அந்த மீட்டரில் இருக்கிறவா, அதாவது அந்த கிரவுண்டில் இருக்கிறவா எவ்வளோ மீட்டர் வந்திருக்குன்னு எண்ணக்கூடியவா அங்கே நின்றுட்டுருப்பா. அவள் பயப்படுவான் நம்ம பேரில் வந்து விழுந்துட போகிறதேன்னு. ஆனால் எப்போ அவள் பயப்படுவா அப்படின்னா, ஈட்டியை எரிஞ்சதுக்கப்புறம், எரிஞ்சு அது எந்த பக்கம் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயந்து ஓடுவாள் நம்ம பேரில் வந்துட போகிறதுன்னு. ஆனால் இந்த தைத்தியர்கள்னு சொல்லக்கூடியதான இந்த அசுரர்கள்னால், சக்கரத்தாழ்வார் வெறுமே இந்த ஆயுதத்தை அப்படி ஓங்கினாலே இந்த அத்தலட்ஸ் எல்லாம் தூக்கி போட்ட உடனே தான் நம்ம பக்கம் வருதான்னு பார்த்துட்டு பயப்படுறவா, இந்த கணக்கு பண்ணுறவா, மீட்டரை கணக்கு பண்ணுறவா. ஆனால் சக்கரத்தாழ்வார் வெறுமே இந்த டார்கெட்லாமே பண்ணல. சக்கரத்தாழ்வார் யாரை நோக்கி இந்த ஈட்டியை உடனும், இந்த குந்தம்ன்ற ஆயுதத்தை உடனும்னு அவர் டார்கெட்டெல்லாம் பண்ணலை. அதுக்கே இவாள்லாம் பயந்து நடுங்கிறா. சகுந்தாய்வ தாவந்தி, பறவைகள், அதாவது இந்த வேடன் இருக்கானே, ஒரு 100 பட்சி உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த கல்லை அடித்தான்னா மீதி அந்த 100 பட்சியும் பறக்கும். எந்த பட்சியிலையும் படலை அந்த அவன் அடித்த கல்லோ இல்லை அந்த ஆயுதம் எதையோ எரியிறான். அப்படி எரிஞ்சாலும் இந்த கவங்கல்லுன்னு சொல்லுவான், கவன்கல் அப்படின்னு சொல்லி அந்த கவன்கல் எரியறச்சே ஏதாவது ஒன்று பட்டு விடுத்துன்னா அது போயிடும். மீ இது 99 பட்சியும் பறக்கும், நாலா பக்கமும் பறக்கும். வானத்தில் சில சமயம் பட்சிகள்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு 30 பட்சி 40 பட்சி யூனிஃபார்மாக பறக்கும். அந்த மாதிரி இந்த சமயத்தில் பறக்காது. எப்போது ஒரு வேடன் கல் எடுத்து அடிக்கிறச்சே அந்த மாதிரி ஒன்றும் பறக்காது. நாலா பக்கம் திசி திசி நாலு பக்கமும் தெரித்து ஓடும். அந்த மாதிரி இந்த அசுரர்களானவர்கள் சக்கரத்தாழ்வார் இந்த குந்தம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுக்கிறச்சே பயந்து ஓடுறா அப்படின்னு சாய்ச்சர். இந்த ஸ்லோகத்தில் இதை காவியமாக அனுபவிக்கிறச்சே இதில் பலவிதமான அலங்காரங்கள் இருக்கு. ஆஷீஷ ஆஷீஹி அப்படின்னு அலங்காரம் ஒன்று, அப்புறம் சகுந்தா இவன் சொன்னதுனால பூர்ணோபமா உபமா அலங்காரம்னு ஒரு அலங்காரம், உபமை உவமைன்னு தமிழில் சொல்கிற வார்த்தை தான் அது. இந்த மாதிரி பல முதல் ஸ்லோகத்தில் கூட, ரெண்டாவது ஸ்லோகம், யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம் பாது வஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்ரினஹன்னு இந்த சக்கர சப்தம் அப்படிங்கிறது அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கொல்லியோ, அப்படி ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தை வர்றதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பிராசம்னு சொல்லுவா. அதுவும் இந்த சக்கர சப்தம் அசக்கிருத்து ஒரு தடவைக்கு மேலே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு விருத்தி அனுப்பிராச சப்தாலங்காரஹான்னு இந்த சாகித்யத்தோடைய சாகித்யத்தில் சொல்லக்கூடியதான சப்த அழகு, இந்த பிரயோகங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. விஷயமும் அழகு, சுவாமி தேசிகன்ட்டு அது ஒரு பெருமை. விஷயமும் அழகாக இருக்கும், சப்தமும் அழகாக இருக்கும். அது ரெண்டு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சப்தாலங்காரமும் அழகு அர்த்தாலங்காரமும் அழகு அப்படிங்கிறது சுவாமியுடைய கிரந்தங்களில் நம்ம பார்க்கலாம். அப்படி அப்பேற்பட்ட குந்தம், எந்த குந்தத்தை சக்கரத்தாழ்வார் விளையாட்டாக எடுத்தாலே இந்த அசுரர்கள்லாம் பறவைகள் போல நாலா பக்கமும் தெரித்து பயந்து ஓடுறாலோ அப்பேற்பட்ட குந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஈட்டிங்கிற ஆயுதம் பாலையேத்தவகா, உங்களை பாதுகாக்கட்டும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சாதிச்சார் நாலாவது ஸ்லோகம். அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகம். தைத்தியதானவமுக்யானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேஷ தண்டோசௌ பவதாம் தண்டயே த்விஷா. அடுத்த ஆயுதம் தண்டம்னு சொல்லக்கூடியதான கோல். இந்த கோல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயுதம். நாமெல்லாம் ஸ்கூலில் பிடி மாஸ்டர்கிட்ட அடி வாங்கின ஒரு ஆயுதம் மூங்கில் கோல், கழி அப்படின்னு சொல்லுவா சில பேர், கோல்னு வச்சுக்கோங்க. இதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா, அவசியம் தண்டிக்கப்படப்பட வேண்டியவர்களான தைத்தியர்கள், தைத்தியர்கள்னால் இந்த அசுரர்கள் தானவர்கள், திதீன்ற ஒருத்தியோடைய பசங்களுக்கெல்லாம் தைத்தியர்கள்னு பேர். அதிதீங்கிற பசங்களுடைய அதிதீங்கிறவளுடைய பசங்களுக்கு ஆதித்தேயர்கள்னு பேர். அப்போ இந்த அவசியம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களான இந்த தைத்தியர்கள் என்ன, தானவர்கள், தனு என்பவளின் மகன்கள். இவாள்லாமும் அசுரகோஷ்டி, இவாள்லாம் தண்டிக்கணும்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ, தண்டிக்கப்பட வேண்டியவர்களான தித்தியின் மகன்கள் என்ன, தனுவின் மகன்கள் என்ன. அது மட்டும் இல்லாதல இதில் முக்கியமாக இதில் ப்ரிடாமினண்ட்டாக யார் பெரிய பெரிய போஸ்டெல்லாம் வகிக்கிறாளோ அதில் முக்கியமானவர்களுக்கு ஏன தண்டனம், எந்த போர்க்கருவினால தண்டனம், தண்டனம்னா அடக்கிறாரோ பவதி அந்த அசௌ, இந்த ஹேதி தண்டமானது ஆயுதங்களுடைய கூட்டத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வாருடைய வலது கையில் இருக்கக்கூடியதான தண்டம், தண்டம்ன்ற போர்க்கருவி, அதுவும் ஒரு போர்க்கருவி. அப்பேற்பட்ட தண்டம் பவதான் தண்டையே த்விஷா, உங்களுடையதான பகைவர்கள் துவேஷிக்கள், துவேஷிகள்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சிக்ஷிக்கட்டும், தண்டிக்கட்டும்னு அர்த்தம். திருவாழ்வான் கையில் வலது கையில் இந்த போர்க்கருவி, இந்த தண்டம்ன்ற ஒரு கோல் இருக்கு. அது எந்த பெருமாள்கிட்ட நித்தியமே இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவருண்ட என்றைக்குமே பெருமாள் புறப்பாடானார்னா அந்த செங்கோல் இல்லாத கிளம்புறதே கிடையாது. அதுதான் ஆண்டாளும் மங்களாசாசனம் பண்ணுறா, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னா என்ன, எப்பேற்பட்ட நிர்வாகம் பண்ணின்னு இருக்கார் பெருமாள் அப்படின்னு கேட்டால், பெருமாள் ஒன்றும் படுத்துட்டுருக்கார்ன்னு சொல்கிறா, பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்கார், உபயகாவேரி மத்தியத்தில் அவர் பாரு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறா, அது கிடையாதான். ஆண்டாள் சொல்கிறா அவருக்கு எவ்வளோ வேலை தெரியுமா, அவர் ஒன்றும் வெட்டி ஆஃபீஸர் மாதிரி படுத்துட்டு இல்லை. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம், ஓதம்னா தீர்த்தம், தீர்த்தம் சூழ்ந்த இந்த புவனி, புவனினா பூமி, பூமியில் லேண்டோடைய பர்சன்ட்டை காட்டிலும் வாட்டர் பாடிஸ் ஜாஸ்தி, வாட்டர் பர்சன்ட்டு. அப்போ ஏற்பட்ட பூமி என்ன, விண்ணுலகம், ஸ்ரீவைகுண்டம் இத்தியாதி லோகங்கள், அது என்ன, அங்கு ஆதும் சோராமே, அதில் ஒன்று கூட மிஸ் ஆகாதபடிக்கு, மிஸ் ஆகாதுன்னா இவருடைய பார்வை மிஸ் ஆகாதபடிக்கு ஆழ்கின்ற எம்பெருமான், இந்த பெருமாள் இருக்காரே அகில லோகத்தையும் ஒன்று விடாத, இந்த ஒன்று விடாதன்னு இந்த இப்படி வெதிரேக்கமாக சொன்னோன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கும், ஒன்று விடாத அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று கூட விடாத அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான், அப்போ ஏற்பட்ட பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன என்னத்தை வச்சுட்டு இருக்காருன்னா செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், கோல் வச்சுட்டு இருக்கார் பெருமாள். அந்த கோல் வச்சுட்டு தான் இந்த இந்த லோகங்களுக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார், அந்த கோலை வச்சுட்டு. அந்த மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார் திருக்கையில் இந்த தண்டம் அந்த கோல்ன்ற ஆயுதம் உண்டு. கதைன்றது வேற, தண்டம்ன்றது வேற. அது கதைன்றத பின்னாடி வரப்போகுது. பரமத பங்கத்தில் சுவாமி சாதிக்கரிச்சு 16 ஆயுதத்தையும் சாய்க்கிறார். 16 விதமான ஆயுதங்கள் என்னென்னன்றத, திகிரி, மழு, உயர், குந்தம், குந்தம்ன்றது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஈட்டி, தண்டு, தண்டுங்கிறது இந்த கோல் அப்படிங்கிற பாசுரத்தில் சாய்ச்சார். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் அஷ்டபுஜ அஷ்டகம் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறச்சு, செம்பொனிலங்கு வலங்கை வாழி தென்சலை தின் சிலை தண்டோடு சங்கமுள்வாள் உம்பர் இது சுழராடியோடு கேடகமுன்மலர் பற்றியற்றே அப்படின்னு சாய்ச்சார். என்னென்ன ஆயுதங்கள்லாம் இவர் வச்சுருக்கார்னு பாடுறச்சே, செம்பொனிலங்கு வலங்கை வலது கையில் வாளி, தின்சிலை, தின்சிலைன்னா வில்லு, தண்டு, தண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கோல், சங்கம், ஒள்வாள், வாழ்னா அந்த கத்தி, உம்பர் இரு சுடர் ஆழி, ஆழின்னா சக்கரம், கேடகம், கட்கம், ஒன் மலர் பற்றியற்றே ஒரு தாமரப்பு வச்சுருக்காராம். 8 ஆயுதங்களையும் பெருமாள் வச்சுருக்கார் அப்படின்னு பாடுறச்சே, தண்டுங்கிற அந்த பாசுரத்தை மங்களாசாசனம் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லாத பெரியாழ்வார் திருமொழியிலையும் தண்டுங்கிற தண்டோடு சக்கரம் சார்ந்தமேந்தும் தடக்கையன் கண்சுயில் கொள்ளக்கருதி கொட்டாவி கொள்கின்றான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி இந்த தண்டுன்ற ஆயுதம் ராட்சசாள்லேயே இந்த அசுரர்கள்லேயே முக்கியமானவா யார் யாரெல்லாம் இருக்காளோ ராட்சசாள் எல்லா அசுரால் எல்லாரையும் தண்டிக்க போகிறது. ஏன்னா அவள்லாம் தண்டியர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தண்டம் அவசியம் அருகதீதி தண்டியா, தண்டனை அவசியம் பெறப்பட வேண்டியவர்கள் தண்டியர்கள். அப்போ இந்த ஹேதி தண்டஹா ஆயுதங்களுடைய கூட்டமான ஆயுதங்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். ஹேதி தண்ட ஈசஹ, ஹேதி தண்டேசஹ, அந்த தண்டேசன், அந்த ஹேதி தண்டேசன் துவேஷிகளை அடியோட கொல்லணும்னு இவருக்கு எண்ணம் இல்லையா. ஆனால் அவாவ தப்ப உணர்ந்து திருந்தும்படியா தண்டிக்கிறார், தண்டிப்பது தான் தகும் அப்படிங்கிறதுனால ஹேதி தண்டேச தண்டோசௌ பவதாம் தண்டையே துஷா, உங்களுடைய உங்களுடைய யார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காளோ மனசோ கவலையோடு இருக்காளோ அவ எல்லாருக்கும் இந்த சக்கரத்தாழ்வானுடைய தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கோல் அவாவாளுக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்காளோ, அவாவாளுக்கு வெளியில் சில எதிரிகள் இருப்பா, உள்ளுக்குள்ள சில எதிரிகள் இருப்பா. யார் யாரெல்லாம் ஸ்லோகத்தை வாசிக்கிறாளோ அவளுக்கு வெளி எதிரிகள், கண்ணுக்கு நேர எந்த மனுஷாலோ, உள் எதிரிகள் நம்ம மனசுக்குள்ளேயே நமக்குள்ளேயே காமக்ரோத லோப மோக மத மாத்சரியங்கள் அப்படின்னு இந்த எதிரிகள்லாம் இருக்காளே, இவாளெல்லாம் இவரை இவ அஞ்சு பேரையும் கூட தண்டனம் அடக்குதலை பண்ணக்கூடியதான இந்த தண்டேசன் பவதாம் தண்டையே த்விஷஹா, த்விஷஹா த்விட்டுக்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவாளெல்லாம் தண்டையேத் அப்படின்னு சாச்சர். தண்டையேத் அப்படின்னா தண்டிக்கட்டும் சிக்ஷிக்கட்டும்னு அர்த்தம். இதில் இந்த ஸ்லோகத்திலையும் தண்ட சப்தம் பல தடவை வருது. தைத்தியதானவ முக்கியானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேச தண்டோசௌ பவதாம் தண்டையே த்விஷஹான்னு அஞ்சு தடவை வந்திருக்கு ஒரே ஸ்லோகத்தில் தண்ட சப்தமானது. இதுக்கு விருத்தியனுப்பிராச சப்தாலங்காரஹான்னு சொன்னோம். ஏன்னா ஒரே சப்தமானது அனுப்பிராசம் ரிப்பீட்டாக வர்றதுனால இந்த சவுண்டு கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். சப்தாலங்காரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு பேர். அது மாத்திரம் இல்லாத ஆசீரார்த்தாலங்காரா அப்படின்னு ஒரு அலங்காரம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்ட குந்தம் தண்டம்னு ரெண்டு ஆயுதத்தை இன்றைக்கி நாம் பார்த்தோம். குந்தம்ன்றது ஈட்டி, தண்டம்ன்றது கோல். ரெண்டு ஆயுதமானது நம்மளை ரட்சிக்கட்டம்னு பிரார்த்திக்கிறோம். நம்ம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.